நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல பண்ண பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே, காந்தாரியம்மா உன் மகனானே, நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள. ஆலை கரும்பாலை நாம் போடலாம், ஆத்தாருள்தானே சாராக்குது, சாரை பாகாக நாம் காய்ச்சலாம், அம்மா அருள்தானே இனி பாக்குது, செய்தொழில் நேர்த்தியுடன் செய்திட வேண்டும் அக்கரை காட்டுகின்ற சக்கரை தேவனிங்கு, ஊர் மதிக்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் உள்ளருளால் தானே. வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள. இங்கே நான் கொண்ட கைராசியே அம்மாவள் தந்த அருளாசியே, என்றும் என்னை காக்கும் மகராசியே, வாழ்வேன் நான் உந்தன் புகழ் பேசியே, பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் பெற்றவள் ஏணியடா, அக்கரை சேர்வதற்கு அன்னைதான் தோணியடா, காலம் எல்லாம் காவலுக்கு தாயிருக்க கவலைகள் ஏது. வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன், நீ வாடியம்மா வாழ்த்திடத்தானே, காந்தாரியம்மா உன் மகனானே, நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள.